శ్రీమత్యై గోదాయై నమః శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే శ్రీ నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీ ముకుంద గురవే నమః శ్రీమతే శ్రీ పద్మనాభ గురవే నమః అస్మద్గురుపరంపరాయై నమః శ్రీకృష్ణచిత్తకులనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణశరణం ప్రపద్యే. నమస్సభాయై. శుభకృత్ నామకస్య ఐషమ వర్షస్య తిరుప్పావై ఉపన్యాసః. సంస్కృతే సంస్కృతభాషాయాం క్రియమాణః వర్తతే అనేన జనేన. అద్య వయం అంతిమ పద్యం ప్రాప్తవంతః. త్రింశత్ పద్యాత్మకే ప్రబంధే తిరుప్పావై ఇత్యాఖ్యస్య ప్రబంధే వయం త్రింశత్తమ పద్యం అద్య పశ్యామః. తస్య అర్థ విశేషాన్ అనుభవామః. క్రమః ఏవం వర్తతే, పద్ధతిః ఏవం వర్తతే. ఫలస్తుతిః ఇది అంతిమ పద్యం. స్తుతిః భవితవ్యం, భవితవ్యా. తస్మిన్ పద్యే పఠితృణాం శ్రోతృణాం కిం వా ఫలం లభ్యతే. తస్య ప్రబంధస్య అథవా పద్యస్య గద్యస్య కిమపి భవేత్, తస్య గ్రంథకర్త పఠనస్య అథవా శ్రవణస్య ఫలం కిం ఇతి నిర్దిశతి. అంతిమే పద్యే కిమర్థమితి చేత్ ప్రయోజనమనుద్దిశ్య నమందోపి ప్రవర్తతే ఇతి హి వచనం, విశ్రుతం వచనమస్తి. మమ కిం ఇతి హి లోకః చింతయతి. తదర్థం ప్రాయేణ సర్వేపి అథవా సర్వాపి స్తుతయః అంతిమ పద్యే ఫలం సూచయంతి. స్తుతి కర్తృభిః సూచ్యతే ఇతి భావః. గోదాదేవ్యపి వంగకడల్కడెంద ఇత్యారభ్యమానే పద్యే ఫలం కిం ఇతి వక్తి. ఎంగుం తిరువరుల్ పెట్రు ఎన్బురువర్ ఇత్యేవ ఫలం. యద్యపి తృతీయ పద్యేన తింగిండ్రి నాడెల్లాం తింగల్ ముమ్మారి పెయ్యదు ఇది వర్షా ఏవ సమస్త లోకస్య ఫలం ఇది నిర్దిష్టం ఆసీత్ అభవత్. కింటు ఇదానీ తిరుపావి ప్రబంధ పఠితృణాం పారాయణం కర్తృణాం, ఏ ఏ పారాయణం కురువంతి తేషాం ఫలం ఉక్తం భవతి. సంగం తిరుముఖత్తు చెల్వత్ తిరుమాలాల్ ఎంగుం తిరువరుల్ పెట్రు. అర్థః ఉచ్యతే ఇదానీం. అస్మిన్ పద్యే మాధవ కేశవ మాధవనై కేశవనై ఇది నామని స్వీకరోతి గోదాదేవి. మాధవన్ మాధవః ఇత్యుక్తే రమయా సహ రమమానః శ్రీమన్నారాయణః విష్ణుః. यदा तेन क्षीरसागरं क्षीरसागरः पूर्वं मथितम् आसीत् तेनैव लक्ष्मीः प्राप्ता। अतएव माधव इति उक्तमात्रेण समुद्र मथन मथनमपि अस्मिन् पद्ये स्तूयते। पद्यम एवं भवति वंग कडल कडैंद माधवनै केशवनै तिंगल तिरुमुहत्ते चेयार सेंदिदंजे அங்கப்பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பெங்கமல தந்திரையில் பட்டர்பிரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் தோல் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இம்புருவரம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியில் பட்டர்பிரான் கோரி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் நீரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம்பாவாய் பட்டர்பிரான் கோதி சொன்ன இது ஆத்மானம் நிவேதயதி ஆத்மனஹ பரிச்சய தீயதே கோதாதேவியா பட்டர்பிரான் கோதி சொன்ன பட்டர்பிரான் பெரியாழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாக ஸ்ரீ விஷ்ணு சித்தானாம் புத்ரி கலு கோதாதேவி அபிச சிஷ்யா அபி அதேவ பித்ருத்வாரா குருத்வாரா ஆத்மனஹ பரிச்சயம் ததாதி ஸ்ரீ ஸ்ரீமதி கோதாதேவி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் கடைந்த வங்கக்கடல் இத்தியுக்தே தாருபிகி நிர்மிதாக நௌகாக தஸ்மின் சமுத்திரே சந்தி இது வங்கக்கடல் கடைந்த இது ஏக நிர்வாக அதுவா வங்கம் இத்தியுக்தே கல்லோலாக ஊர்மையக சாகரே வித்தியமானாக ஊர்மையக இது அதிகதையா வர்த்ததே கலு அதேவ வங்கக்கடல் கடைந்த தம்ச சமுத்திரம் மதித்தவான் மதித்தம் ஏன சஹ கஹ மாதவனை க்ஷீரசாகர மதனம் பஹு ஸ்தூயதே புராணேஷு அபி ஸ்தோத்ரேஷு அபி மலையாம மேல் வைத்து வாசுகியைச் சுற்றி தலையாமைதான் குரு கைப்பற்றி அலையாமல் பிறக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று இது நான்முகந்திருவந்தாதித்யாக்கிய பிரபந்தே ஸ்துவந்தி திருமைஷையாழ்வார் மகாபாகாக பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று பகவத நாமசங்கீர்த்தனம் கரணீயம் ததேவ விதி சாத் அதேவ கோதாதேவி வததி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசவ நாமாபி ஸ்வீக்ரியதே அத்ர தச்ச சமுத்திர மதனம் கதம் ஆசீத் இத்யுக்தே பகவான் சர்வத்ர ஆசீத் தத்ர சைலம் மந்தர சைலம் ஆசீத் கலு கிரிம் தம் அதஹ கூர்மோ பூத்வா த்ருதவான் அனந்தரம் தம்ச கிரிம் சம்யக்கு உபரியபி த்ருதவான் ததனந்தரம் தேவானாமபி சாஹாயம் கிருதவான் இதி சர்வத்ர பகவான் ஆசீத் தஸ்மின் வைபவே ஸ்துவந்தி ஸ்ரீ வேதாந்த தேசிகாக தேஷாம் தசாவதார ஸ்தோத்ரே அவ்யாசுர் புவனத்ரயீம் மணிபிருதாம் கண்டூயனைரத்ரிணா निद्रानस्य भरस्य कूर्म वपुषो निश्वास वातोर्मयः यद्विक्षेपन संस्कृते संस्कृतो दधिपयः प्रेङ्खोल पर्यङ्किका नित्यारोहण निर्वृतो विहरते देवस्तहैव श्रिया कण्डूयनैः अद्रिणा कूर्मो भूत्वा भगवान् अधः आसीत् तस्य उपरि गिरिः अवर्तत यदा गिरिं धृत्वा मथितवन्तः तदा तस्य चलनं गिरेः चलनं भगवतः कूर्मस्य कण्डूयनम् इत्युक्ते उन्मार्जनम् इत्यपि उच्यते मर्शनम् उन्मार्जनम् इति तदेव तद्वत् आसीत् इति स्तुवन्ति वेदान्तदेशिकाः अद्रिणा कण्डूयन कण्डूयनै कण्डूयनै कण्डूयनैः अद्रिणा इति केशवनै केशी इत्याख्य असुरं मारितवान् भगवान् अत एव सः केशवः माधव नाम तावत् बहु स्तूयते प्रबन्धेषु वदन्ति श्रीविष्णुचित्ताः गोदादेव्याः पितरः सोर्विनाल् पुरुल् वैत्त दुण्डागिल् सोल्लु सोल्लु என்று சுற்றுமிருந்து ஆர் வினவினாலும் வாய் பிறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார் கரவதண்டத்தில் உயலுமாமே மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து ஹிருதே ஏவ மந்திரம் ஏக்கம் நிர்மாய தஸ்மின் மந்திரே மாதவம் இது தெய்வதம் அத்தம் தெய்வதம் தத்ர தம் ஆராத்திய சமாராத்திய தஸ்மின் மந்திரே ஸ்தாபயித்வா சமாராத்திய ஏ உத்சுகாஹ பவந்தி தேஷாம் புனர்ஜன்மன வித்யதே இது மாதவ நாம்னஹ மகிமானம் ஸ்துவந்தி ஸ்ரீ விஷ்ணுஜித்தாஹ அதேவ கோதாதேவி அப்படி அந்திமே பத்தியே மாதவ நாம ஸ்வீகரோதி இது வக்தும் சக்யதே மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீகையா சென்றிரஞ்சி இதனையும் கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணேன சக சம்பர்க்கஹ ஜாதஹ கிருஷ்ணேன சக வார்த்தாலாபஹ அபி வார்த்தாலாபஹ அபி கிருதஹ அதேவ ஏஷாம் பாலிகானாம் கோபகன்யானாம் முகானி வேசந்தி யத்வத் திங்கள் திருமுகத்து பூர்ணிமாயாம் எதா சந்திரஹ விலசதி லசதி தத்வத் இதானிம் ஏஷாம் முகானி பாசந்தே திங்கள் திருமுகத்து சேயேயா செந்திரஞ்சி ரதஸ்ய சமாபனம் அபூத் அதேவ சம்யக் ஆபரணைஹி அலங்கிருதாஹ அபவன் பாலிகாஹ கோபகன்யாஹ தே தத்ர கத்வா சென்று திங்கள் திருமுகத்து சேயார் சென்று இறஞ்சி பகு முக்கியம் சென்று இறஞ்சி அஸ்மாபிஹி பகவான் கந்தவ்யஹ பகவான் பிராப்தவ்யஹ வயமேவ தத் ஸ்தானம் கந்தும் அருகாமஹ ததனந்தரம் அஸ்மாபிஹி யாச்சனம் கர்த்தவ்யம் சென்று இறஞ்சி யதா கோபகன்யாஹ பகவந்தம் பிராப்தவத்யஹ பகவான் அத்ர ஆயாது சயேவ அஸ்மான் ஸ்வீகரோது இதி ந இதி பாவஹ ந ஆசீத் கிந்து பகவந்தம் யத்ர ஆசீத் தத்ர கத்வா தேஷாம் காவா இச்சா ஆசீத் ததபி பகவதே நிவேதிதா இரஞ்சி சென்று இரஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை யதா பகவான் தாபியஹ பறை இத்தியாக்கியம் கைங்கரியம் தத்தவான், ரதசிய உபகரணானி தத்தவான். அப்பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டபிரான் கோதி சொன்ன. யதா கோதாதேவி கைங்கரிய ஸ்ரீயம் பிராப்தவதி, கோபகன்யாக கைங்கரிய ஸ்ரீயம் பிராப்தவத்தியா, தது ததேவ வர்ணியதே கலு அஸ்மின் பிரபந்தே. அணிபுதுவை, அணி இத்தியுக்தே அணிகலன் ஆபரணம் இவ, பூலோகஸ்ய ஆபரணம் இவ விபாதி ஸ்ரீவில்லிபுத்தூர் இத்தியாக்கியம் க்ஷேத்திரம். பைங்கமல தந்தெறியல் அணி புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர், பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் புராகி விப்ராக கமல மாலாம் தத்தவந்த இதி ஞாயதே. பட்டர்பிரான் அபி விஷ்ணுசித்தாக அபி எவமேவ கிருத்தவந்த, அதேவ பைங்கமல தந்தெறியல் பட்டபிரான் கோதை சொன்ன. தேஷாம் புத்ரி கோதை, கோதா இத்தியேவ திராவிட பாஷாயாம் கோதை இதி சொன்ன. கோதையா உக்தம் இதி. எதா கிருஷ்ணம் ஆஹூத்தவதி ததா நந்தகோபஸ்ய புத்திர, நந்தகோபன் குமரன் இதி உக்தவதி. நப்பிண்ணை தேவீம் எதா ஆஹூத்தவதி ததா நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் இதி. கிந்து இதானீம் இதானீம் பிதரம் பிதுஹு நாம ஸ்வீகிருத்ய ஆத்மனஹ பரிச்சயஹ ததாதி கோதாதேவி. ஜனகஸ்ய குலே ஜாதா இதிவத் கோதை சொன்ன. சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழ் மாலை இத்தியுக்தே கணசஹ கணசஹ அஸ்ய ரசஹ அனுபூயதே. ததேவ சங்கத்தமிழ் மாலை கோதை சொன்ன. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, த்ரிம்ஷதபி பூர்ணதையா, ஏகமபி ந விஹாய, ஏகமபி ந தியக்த்வா த்ரிம்ஷதபி பத்யானி தப்பாமே. இங்கு இவ்வுலகில், இங்கு இப்பரிசுரேப்பார், இங்கு இத்தியுக்தே அத்ரைவ அஸ்மின் ஜெகதி, ஏ ஏ ஜன்ம லபந்தே ஏததனந்தரமபி இப்பரிசு உரைப்பார். பரிசு இத்தியுக்தே பாவேன சக, திவ்ய பிரபந்தாக ஹி, திவ்ய பிரபந்தாக ஹி ஸ்ரீ வைஷ்ணவானாம் உன்னதா ஸ்ரீஹி இதி வக்தும் சக்யதே. தனம் ததேவ ரசகர்பிதம் பத்ய சங்கிரகம் தம் அனுசந்தானம் கிருத்வா காலயாபனம் கிருத்தவந்த அஸ்மாக்கம் பூர்வாச்சாரியாக. பக்ஷாமி பராசர பட்டாரியானாம் ஐதிஹ்ய விஷயமேகம். ஏ பாவாக சந்தி ஏஷு பத்யேஷு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதி பத்யேஷு, ஏ பாவாக சந்தி எதி தான் பாவான் வயம் ஸ்மராமஹ, தர்ஹி பத்யானி உச்சாரயிதுமபி அசக்யம் பவதி. பாவபூர்ணாஹ கேசன பத்யானி பூர்ணதையா படிதுமபி ந சக்னுவந்தி, நயனே ஜலம் விமுஞ்சந்தி. தாவான் பாவஹ வித்யதே நாலாயிர திவ்ய பிரபந்தம், நாலாயிர திவ்ய பிரபந்தே இதி தத்வத். அத்ராபி திருப்பாதி பிரபந்தஸ்யாபி பாவபூர்ணதையா பட்யதே சேத், இங்கு இப்பரிசு உரைப்பார், உரைப்பார் இதி வக்தாரஹ. ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் ஈர் இரண்டு மால் வரை தோல் சத்வாரஹ புஜாஹ சந்தி பகவதஹ. கிமர்த்தம் சத்வாரஹ புஜாஹ இத்யுக்தே சரணாகத சந்திரானத்வராத்விகுண பாகுனா இதி ஸ்துவந்தி ஸ்ரீ வேதாந்த தேசிகாஹ. சரணாகதானம் ரக்ஷணார்த்தம் துவரமான பகவான் தேனேவ காரணேன புஜத்வயாத் புஜ சதுஷ்டயம் கரோதி ஆத்மனஹ இதி. மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் தஸ்ய லக்ஷணம் வித்யதே புண்டரீக நயனம் புண்டரீகாக்ஷஹ சஹ செங்கன் திருமுகத்து மனோஹாரி தஸ்ய நயனம் தஸ்ய முக முகமண்டலம் அபி திருமுகமண்டலம் இதி உச்சதே திராவிட பாஷாயாம். முகமண்டலம் அஸ்மாகம் தாபம் ஹரதி செல்வ திருமாலால் செல்வ ஸ்ரீ ஸ்ரீயாசக ஆசீனம் திருமால் மால் அஸ்மாகம் ஆச்சாரியாக இவம் அர்த்தம் வதந்தி மால் இத்யுக்தே ஆங்கிலபாஷாயமபி MALL மால் இதி வர்த்ததே கலு சர்வத்ர இதானீம் மால் ஏவ பவதி மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் தத்ர வயம் கச்சாமஸ்சேத் சர்வம் தத்ர லப்யதே ஏப்யஹ யத்யத் ரோச்சதே தத் சர்வம் தத்ர அஸ்தி கலு தத்வத் பகவான் அபி மால் ஏவ மால் மால் ஏவ திருமால் மால் ஏவ யதோஹி தஸ்மாத் வயம் சர்வம் லப்தும் அர்ஹாமஹ யத் கிமபி இச்சியதே இஷ்யதே சஹ ததாதி அதேவ சோபி மால் இதி அஸ்மாகம் ஆச்சாரியாஹ பஹு ஸ்வாரஸ்யன வதந்தி ஏவம். செல்வத் திருமாலால் ஸ்ரீயாசிஹ ஸ்ரீயாசஹ ஆசீனஹ பகவான் தேன எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் சர்வத்ர தயோஹோ திவ்ய தம்பத்தியோஹோ அனுகிரகம் பிராப்பிய திருவருள் பெற்று மகிழ்ந்தேவர் பாவாய் இன்புறுவர் க்ஷம்யதாம் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் பாவாய் இன்புறுவர் அர்த்தஹ சயேவ மகிழ்ந்து ஹர்ஷஹ ஏவ ததனந்தரம் அனுபூயதே யதோஹி பிரம்ம ஜானம் லப்த்வா தம் பிராப்தும் உபாயமபி ஏயே ஸ்வீகுர்வந்தி ததனந்தரம் தேஷாம் ஹர்ஷஹ ஏவ ஜாயதே சம்யக் ஞானேன சம்யக் உபாய அனுஷ்டானேன கைங்கரியம் கிருத்வா கிருத்வா பக்தானாம் பாகவதானாம் ஹர்ஷஹ ஏவ புனஹ புனஹ ஜாயதே சயேவ லப்யதே இதி கோதாதேவி அஸ்ய பிரபந்தஸ்ய பட்டனே லப்யமானம் ஃபலம் உக்த்வா அஸ்ய கிரந்தஸ்ய சமாபனம் கரோதி. ஸ்வாபதேஷே இதம் ச பத்யம் த்வய மந்திரஸ்ய விவரணம் இதி வதந்தி ஆச்சாரியாஹ. த்வய மந்திரஹ ஏவம் பவதி ஸ்ரீமன்நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. ஸ்ரீமன்நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பகவதஹ பாதமூலம் வயம் பிராப்ஸ்யாம கிமர்த்தம் முக்திம் பிராப்த்வா புனஹ தஸ்ய பாதமூலஸ்ய கைங்கரியம் கர்த்துமேவ இதிஹி சம்பிரதாயஸ்ய சாரஹ. அதேவ மாதவ இத்தனை சப்தேன ஸ்ரீமன்நாராயணஹ சூசிதஹ. ததனந்தரம் செல்வத் திருமால் இதி அந்திம பாகே உச்சியதே கலு புனஹ ஸ்ரீமன்நாராயண பதம் வர்த்ததே த்வயமந்திரே. பூர்வமபி அபரமபி த்விவாரம் நாராயண பத ஸ்ரீமன்நாராயண பதஸ்ய பிரயோக வர்த்ததே அதேவ இதம் ச பத்யம் த்வய மந்திரஸ்ய சாரஹ இதி ஆச்சாரியாஹ பாவயந்தி. அத்ர ஸ்வாரஸ்யம் கிஞ்சன வர்த்ததே பராசர பட்டாரியானாம் ஐதிஹ்ய விஷயே குரு பரம்பரா தஹ ஆகதஹ விஷயஹ. பராசர பட்டாரியாஹ ஹி திருப்பாவி பிரபந்தே ஏவ பஹு மக்னாஹ ஆசன். கோபி சிஷ்யஹ தான் பிருஷ்டவான் கோதாயஹ யாவதி பக்தி ராசீத் தத் பக்திஸ்து அஸ்மாசு ந வித்யதே வயம் து சாமான்ய ஜனாஹ சாதாரண ஜனாஹ. கோதயா யத் கிமபி கிருதம் தத் பகவதா அங்கீகிருதம் தஸ்யை கைங்கரியமபி பிரதத்தம் ஸ்யாத். கதம் பாவ ஹீனைஹி அஸ்மாபிஹி ஏதத் பத்ய பட்டனேன தத் கைங்கரிய ஸ்ரீஹி லப்யேத இதி பிருஷ்டவந்தஹ. பிருஷ்டவான் கோபி சிஷ்யஹ தத் ஸ்ருத்வா பராசர பட்டாரியாஹ ஏவம் உக்தவந்தஹ. சம்பவதிஹி லோகேஸ்மின் க்ஷீரப்ரதானம் கயாபி கவா யஸ்யாஹ வத்ஸஹ மிருதஹ தஸ்ய கோபாலஹ கிம் கரோதி சர்மணா க்ருத்ரிம வத்ஸம் கிமபி கமபி சஜ்ஜீகர்த்ய தஸ்யாஹ புரதஹ ஸ்தாபயித்வா தாம் தோக்தி கலு சா கௌரபி தச்ச க்ருத்ரிமம் வத்ஸம் திருஷ்ட்வா தஸ்மை வாத்சல்யம் பிரதர்ஷயதி அபி ச க்ஷீரமபி விதரதி. தத்வத் பகவான் அபி அஸ்மான் திருஷ்ட்வா பாவஹீனான் அஸ்மான் திருஷ்ட்வா கிருத்ரிம வத்சானிவ வித்யமானான் அஸ்மான் திருஷ்ட்வா கௌரிவ பகவான் அபி வாத்சல்யம் பிரததாதி இதி சமாதானம் தத்தவந்தஹ பராசர பட்டாரியாஹ. அனேன உபன்யாசஹ சமாப்யதே. சந்தி பகவஹ அர்த்தாஹ பாவாஹ கிந்து யதாமதி ஏஷஹ உபன்யாசஹ கிருதஹ அனேன ஜனேன யதாசக்தி யதாமதி. கோதாதேவியாக வாயு திருநாமம் இது வர்த்தது. திருப்பாவி பிரபந்தஸ்ய அனுசந்தானாத் பரம் ஏததபி ஸ்தூயதே. திருபாடி பூரத்த ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே உருநூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுபாரும் திருவல்லி மல்நாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே சதமக மணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாத விலசது ஹ்ருதிகோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹ இதி விகசித பக்தேருத்திதாம் வெங்கடேஷாத் பஹுகுணரமணீயாம் பக்திகோதா ஸ்துதிம்யஹ ச பவதி பஹுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்த்துஹ சரணகமலசேவாம் சாஸ்வதீம் அப்யுபைஷ்யன். மகாபாக்யம் இதம் அஸ்ய ஜனஸ்ய டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதஸ்ய. இது சம்ஸ்கிருதே உபன்யாசம் கர்த்தும் அவசர பிராப்தஹ. ததர்த்தம் சர்வானபி பாகவதோத்தமான் அஹம் வந்தே நமஸ்கரோமி. விசேஷத்த ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதன் சுவாமினம் விசேஷத்த தஸ்மை நமஸ்கார கிரியதே. யதோஹி தேயேவ சோதிதவந்தஹ சம்ஸ்கிருத பாஷாயாம் உபன்யாசஹ கிரியதாம். திருப்பாவி பிரபந்தஸ்ய சம்ஸ்கிருத பாஷாயாம் உபன்யாசஹ கிரியதாம் யத்னஹ விதியதாம் இதி தேஷாமேவ ஆக்ஞாம் சிரசீகிருத்வா அசமர்த்தோபி இதஞ்ச காரியம் ஸ்வீகிருத்தவான் அஹம். சர்வேப்யஹ ஸ்ரோத்ருப்யஹ தன்யவாதான் சமர்ப்பயாமி. சர்வேப்யஹ புனஹ ஏகவாரம் நமஸ்கார இத்யுக்த்வா உபன்யாசம் சமாபயாமி. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. மகான் தன்யவாதஹ.